சொல்லி அடி பெண்ணடி அடிச்சனா மெத்தி அடிதனடி நான் சொல்லி அடி பெண்ணடி அடிச்சனா மெத்தி அடிதனடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை அடிச்சாரி பார்த்து பஞ்சாக என்னோட சேர்த்து பண்ணாத ஏதேதோ கூத்து காலாக என் மேல பூத்து அடி பெண்ணடி அடிச்சனா மெத்தி அடிதனடி நான் சொல்லி அடி பெண்ணடி அடிச்சனா மெத்தி அடிதனடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை சொல்லி அடி பெண்ணடி அடிச்சனா மெத்தி அடிதன